அம்மாயி ஒத்து வந்தே இறை தெல்ல வரவனந்தே அப்பாயி நீ முத்து செல்லிஞ்சிதே அம்மம்மே முத்தி மந்தி புக்க வந்தோ வட்டம் ராக்கு சிக்குலே சிக்க முத்தி மந்தி புக்க ಕೊಂಡ ಮೀದಿಕ ಹಳ್ಳಿ